அந்தவும் அவனேக தெய்வம் பரமோன்னதன் அவனேக தெய்வம் பரிபூஜிதன் ஆல்பையும் ஓமேகையும் ஆதியும் அந்தவும் அவனேக தெய்வம் பரமோன்னதன் அவனேக தெய்வம் பரிபூஜிதன் புதி அவனேக தெய்வம் பரிபூஜிதன் பருதீசையும் சுரஜீவனும் மானவனேகியணஞ்ஞவன் கருணாத்ரமா திவ்யஸ்நேகமாய் பூதலமாக நிறஞ்ஞவன் சர்வாதிபனாம் நாயகன் சகலதினும் பரிபாலகன் திருநாமம் வாழ்த்துவின் சுவிசேஷமாய் ஹிருதயங்களில் ஸ்நேக வெளிச்சம் நல்குவான் அணி சேர்ந்திடாம் பெலிவேதியில் அனுரஞ்சிதராய் தீர்ந்திடா ஸ்நேக பிதாவாம் தெய்வமே பரிசுத்தாத்மஸ்வரூபனே கிருபையேகிடேணமே ஆல்பையும் ஓமேகையும் ஆதியும் அந்தவும் அவனேக தெய்வம் பரமோன்னதன் அவனேக தெய்வம் பரிபூஜிதன் பாடுவின் துதி பாடுவின் சேருவின் அணி சேருவின் லோகமெங்கும் திவ்ய சாட்சியமே